வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உபயகுசல சிரஜீவன பிரசுக ஹரித மஞ்சுள தர சிந்தாரே சஞ்சாரே அதர ருஜித மதுரித பக சுகன கனக பிரசம நிரத பாந்தவுயே மமதவ சதி சமதச சத முதமன சுப சுமனல இவ சுசுத சகித தாமம் விரஹரகித பாவம் ஆனந்த போகம் ஆஜீவ காலம் பாஷானுபந்தம் காலானுகாலம் தெய்வானுகூலம் காமியார்த்த சித்திம் காமாயே விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும் மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும் முடியாத பார்வை நீ வீச வேண்டும் முழு நேரம் என்மேல் உன் வாசம் வேண்டும் இன்பம் எதுவரை நாம் போவோ அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே